ಸರಿಗಮಸ ಪಾಮಪಗ. ರೀದ ಪದ ಮಾ ಪದ ನಿಗ ಸರಿಗ ಮಾ ತಪ ಗಮ ಪದ ಪ ನೀಡಿ ಸದಾ சுந்தரி சொக்க பொன்னில் வார்த்த பயிலி சொப்பனத்தில் என்றும் உங்குருவம் சுற்றி சுற்றி வந்து சுற்றி சுற்றி வந்து துன்புறுத்தும் ஆ.